உலகமிது இறை அருள் இல்லை என்றால் இந்த உலகம் வாழாது. அவன் புகழை பாடிட நமக்கு நன்மை சேர்ந்திட இறைவா எங்கள் துன்பங்கள் நீங்கி நேசம் பொங்கிட தீன் போல ஒரு நல்ல மார்க்கத்தை நாம் தினமும் தினமும் தொழுது தொழுது வாண்டிடுவோம். தீனிசை பாடி வரும் அல்மதினா சங்கம் இது இறை அருள் இல்லை என்றால் இந்த உலகம் வாழாது. அவன் ஒருவன் இல்லை என்றால் நம் ஜீவன் தாங்காது. ஐ வேலை தொழுது விட்டால் துன்பங்கள் சேராது. மறுமை தூரமே நம் வாழ்நாள் கொஞ்சமே கடலில் ஆழமே உன் கருணைகளாகுமே. பாடும் எங்கள் உள்ளங்களில் மீன்மழை பொழிந்திடுவாய். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு புதுவாக விடுவாய். நாம் தினமும் தினமும் தொழுது தொழுது வாழ்ந்திடுவோம். தீனிசை பாடி வரும் அல்மதினா சங்கம் இது இறை அருள் இல்லை என்றால் இந்த உலகம் வாழாது. தினோக்கரும் பொன் மாதம் இதுதானே உன் வழியில் நாம் சென்றால் இன்பங்கள் சுகம்தானே. இவ்வாறு கூறியே மரினா கீதம் இது துன்பங்கள் கூடத்தான் விலகும் நேரம் இது. எங்கள் துன்பங்கள் மறைந்திருந்தோம் உன்னை நினைத்திருந்தோம். எங்கள் துன்பங்கள் மறைந்திருந்தோம் உன்னை நினைத்திருந்தோம். தின் போல நல்ல மார்க்கத்தை நாம் தினமும் தினமும் தொழுது தொழுது வாழ்ந்திடுவோம். தீனிசை பாடி வரும் அல்மதினா சங்கம் இது இறை அருள் இல்லை என்றால் இந்த உலகம் வாழாது. சரௌண்டிங் ஓகே. I am also surrounding, okay? Bye-bye. Hey, Asbi Rabbi Jalala Puduma. Asbi Rabbi Jalala Maafi Alfi Ayrullah Noor Muhammad Jalala La ilaha illallah La ilaha illallah Asbi Rabbi Jalala Maafi Alfi Ayrullah Noor Muhammad Jalala La ilaha illallah La ilaha illallah திருப்பி வருமா